அஞ்சு கெஜா காஞ்சி பட்டு சுத்தி கட்டிய அத்தமாவ கண்டிச்சிட்டு பஞ்சு மிட்டாய் கண்ணந்தொட்டு புத்தங்கொடுக்க பக்கம் வந்தே ஓரங்கட்டு மாலை நேர பூங்காத்து வீசும் அந்த மாந்தோப்பு உன்னோடு உக்காந்து நாம் பேச நல்ல இடம்தான் அஞ்சு கஜம் காஞ்சி பட்டு சுத்தி கட்டிய அத்தமாவ கண்ணிச்சிட்டு பஞ்சு மிட்டாய் கண்ணந்தொட்டு முத்தம் கொடுக்க பக்கம் வந்தே ஓரங்கட்டு காஞ்சிப்பட்டு சுத்தி கட்டிய அத்தமாவ கண்ணிச்சிட்டு பஞ்சு மிட்டாய் கண்ணந்தொட்டு புத்தம் கொடுக்க பக்கம் வந்து ஓரங்கட்டு அஞ்சு கெஜம் காஞ்சிப்பட்டு சுத்தி கட்டிய அத்தமாவ கண்ணிச்சிட்டு